கூட நண்பர்களுக்கு வணக்கம். நான் சீரழன் சிவா பேசுகிறேன். வணக்கம் அப்துல்மலிக் சார், பாட்ஷா சார், நன்றி. இப்போது வந்து நண்பர் வந்து முதல் முதலாக மீன்குட்டி அமைக்கிறத பற்றியும் கேட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நண்பருக்கு வணக்கம். முதல்ல நீங்கள் ஒரு 20 சென்டில் மீன்குட்டி அமைக்கிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவையான குளம் வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கணும். குளத்தோட ஆழம், அதாவது தரை மட்டத்துலேருந்து ஒரு மீட்டர் இருந்தால் போதும். 1 மீட்டர்னால் 1.5 மீட்டர் அளவுக்கு இருந்தாலே போதுமானது. அப்புறம் கரை வேறு இருக்கும். அது மாதிரி கரை அமைக்கும் போது எங்கே குளத்தோட இந்த வெட்டு முடியுதோ அதுக்கு பக்கத்துலேயே அந்த கரையை அமைக்காமல் கரையை வந்து ஒரு 5 அடி மினிமம் விட்டுட்டு அந்த பக்கத்தில் போடுங்க. அப்போ தான் வந்து தண்ணி நிற்கும் போது கரைஞ்சி ஒரே சமட்டமாக சமமாகும். அது அடி மேலுடைய போடுற அந்த கூம்பு மாதிரி சைஸும் கிரவுண்ட் லெவலும் ஒரே மட்டமாகும். நீங்கள் கரெக்டாக அறுத்த மாதிரி ஒரு மீட்டருக்கு அப்புறம் உடனே அந்த கரை அமைச்சிங்க அப்படின்னா அது வந்து கரைஞ்சி உட்காரும்போது அந்த நீங்கள் போடுற கரை வந்து உட்காந்துரும். அதனால் அந்த பிரச்சனை வரும். அடுத்தது நீங்கள் மண் என்னன்னு பார்த்துக்கோங்க, களிமண்ணா செம்மண்ணான்ட்டு. அதே மாதிரி ரொம்ப மணல் சாரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே குளம் அமைக்கிறதுல நல்ல அளவுக்கு தண்ணி வசதி எனக்கு இருக்குது அப்படின்னா செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. இல்லை தண்ணி கம்மியாக இருக்குது, மண் வந்து மணச்சாரி அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், அந்த வேலையை செய்ய வேண்டாம். அதே மாதிரி களிமண்ணில் எல்லா மண்ணுங்களை கம்பேர் பண்ணும்போது களிமண்ணில் மீனோட வளர்ச்சிக்கு தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சுத்த செம்மண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் சரளையாக இருக்கக்கூடாது. சரளையாக இருந்தாலும் இந்த தண்ணியோட வளர்ச்சியும் மீனோட வளர்ச்சி விதமும் குறையுது. அடுத்தது தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். உங்களுக்கு குடிக்கும்போது நல்ல ஸ்வீட்டாக இருக்குது அந்த தண்ணி அப்படின்னா, அதுவும் இல்லாமல் எங்கேயும் காரெல்லாம் படியில் உங்கள் போரில் அப்படின்னா அந்த தண்ணி வந்து மீன் வளர்ப்பு நல்லாயிருக்கும். அந்த காரை படிக்குது மீன் வளர்க்க முடியாதான்னு கேட்டால் அப்படி மீன் வளர்க்க முடியாதுன்னு இல்லை, அது வந்து கொஞ்சம் வளர்ச்சிக்கு தான் குறையும். நல்ல தண்ணி, நல்ல களிமண்ணோ, அது நல்ல களிமண் பெட்டர் இருக்கலே அந்த சூழ்நிலைக்கு. கொஞ்சம் செம்மண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, சரல இல்லாமல் இருக்கணும். இதுதான், இதில் இருந்துச்சுன்னா ஓகே ஆகும் சார். அதே மாதிரி வெட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணை உங்களால் விற்க முடிஞ்சிச்சு, அந்த மண்ணுக்கான டிமாண்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த வெட்டுற சார்ஜை வந்து, அதாவது வந்து அந்த மண்ணை நம்ம விற்கிறது மூலியமாகவே சரி கட்டிக்கலாம் சார். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மண்ணுக்கு பக்கத்தில் இழுப்பு இல்லை அதை உங்களால் விற்க முடியல, இல்லை உங்கள் நிலத்தை எதையாக ஒன்று மேடாக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னா மொத்தமாகவே டிராக்டர் வாடகை ஜேசிபி வாடகை நம்ம கொடுத்தோம் சார் ஆகணும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட சுத்தமாக பேசிட்டு இது பண்ணேன், அதாவது ஒரு காவேரி கரையை வந்து இந்த கொள்ளிடம் கரையை பலப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு நிறையா மண் தேவைப்படுச்சு. அப்போ அவங்கள்ட்ட நம்ம சொன்னது என்னென்னா 10 அடிக்கு கரை கட்டி கொடுத்துடணும், படிக்கு ரெடி பண்ணி கொடுத்துடணும், நீங்கள் மண் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம். அதனால் அவங்க ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதே அளவுக்கு நல்ல கரையை நல்ல பலமாக கட்டி கொடுத்தாங்க. எங்களுக்கு பாக்கெட்லேருந்து 1 பைசா கூட செலவு இல்லை. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்களுக்கும் கிடைக்கும். சமயத்தில் நீங்கள் மண்ணை விற்பனை செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது லாபமாக கூட கிடைக்கும், மண்ணோட விலை உங்களுக்கு கூடுதலாக கூட கிடைக்கும். அதுதான் இந்த 3 விஷயங்களும் நல்லா இருக்கணும். இந்த முதல்ல குளம் முடிச்சிட்டிங்க, தண்ணி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த குளத்தை ஆரம்ப நிலையில் தயார் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக ஆரம்பத்தில் கீழே கொஞ்சம் உழவாக ஓட்டிடணும். ஏன்னா இந்த ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி கட்டக்கட்ட அது கீழே போயிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உழவாக ஓட்டி விட்டோம் அப்படின்னா அது மேலே தண்ணி கட்டும் போது அப்படியே செட்டில் ஆகி கீழே ரொம்ப தண்ணியை விடாத அளவுக்கு அது இருக்கும். அப்புறமா கொஞ்சம் சுண்ணாம்பு அடிக்கலாம் அது ஆரம்பத்தில், ஆனால் அது அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா அதில் இருக்கிற இந்த தேவையில்லாத முட்டைகள் அது இதெல்லாம் கொடுக்குறதுக்காக அதை போடுறாங்க. அதை ஃபஸ்ட்டு குளத்தில் அது தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. திரும்ப சாணி எவ்வளோ வேணாலும், ஃபஸ்ட் டைம் வந்து நல்ல சாணி எவ்வளோ முடி தான் சாணி போட்டு தண்ணி விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிளான்டன்ஸ் நிறைய க்ரோத் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் வேண்டாந்து விடலாம். இதுதான் வந்து பேஸாக ஒரு குளத்தை இனிஷியலாக தயார் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்னு வச்சுக்கோங்களேன்.